கொள்கிறது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கிறது தம்பி. வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சிங்கஞ்சீர கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. உயர்ந்தவர் யாரு? ஆமாம், பாரதியார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கிறது தம்பி. சின்னஞ்சிறு